ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகவிருதாம் தேவம் அயக்ரீவம் அகம் பிரபத்யே. இரண்டு தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் பூமலமும் வாழ்வு. ஜயக்ரீவ கிருபாபாத்திரம் மாத்ரேய குலபூஷணம் சைவாக்கிய சுவாமினம் சேர்மே புதன் அபரதேசிகம். சேவா சுவாமி என்கிற ஒரு விருதத்தை அந்த பெயராலேயே வாழ்நாள் புலம் முழுவதும் யுத்தந்தோகத்தினாலும் தேவைஷ்டவ சமூகத்தினாலும் அறியப்படுபவராக திகழ்ந்தவர் சேவா சுவாமி. சேவை என்பதை தன்னுடைய தாரக போஷக போக்கிய மந்திரமாக மனதிலே எடுத்துக்கொண்டு செயலளவிலும் செய்து இந்த லீலா விபூதியிலே தன்னுடைய பங்கை நிறைவேற்றி நித்திய விபூதியிலையும் உடையவர் விரும்பியபடியும் சுவாமி தேசிகன் நியாச தசகத்திலே விரும்பினபடியும் நிரபராத கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. சேவை என்ற ஒற்றை சொல்தான் சம்பிரதாயம். சரணாகதி, ஆத்ம நிக்ஷேபம், பரநியாசம் என்ற வார்த்தைக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய பெரும்பொருளும் நாம் பெரும்பொருளும் இந்த சேவைதான். இந்த சொல்லாலேயே அழைக்கப்பட்ட சேவா சுவாமிக்கு இயற்பெயர் சீனிவாச ராகவன் என்பது சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய என்கிற பதம் சேர்ந்து வருவதனால் ஸ்ரீ உவே சீனிவாச ராகவாச்சாரியர் சுவாமி. இந்த இயற்பெயர் மறைந்தே விட்டது என்று சொல்லலாம். அபிஷியல் ரெக்கார்ட்ஸில் தான் அந்த பேர் இருக்கும். மற்றபடி இயற்பெயர் எவருக்கு மறைந்து விடுகிறதோ அவர் தோன்றின் புகழோடு தோன்றியவர் என்று நாம் உணரலாம். மற்றொரு பெயரால் சுவாமி தேசிகனும் தேசிகன் என்ற பெயர் தேசிகன் காலத்திலே அவருக்கு ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் மற்றவரை பின்னால் வந்த ஆச்சாரியர்களை மகாதேசிகன் என்று விளங்கச் செய்தவர் சுவாமி தேசிகன் என்று சேவா சுவாமி அடிக்கடி சாதித்தார். தேசிக சப்தத்திற்கு உபதேசகர் நல்வழி காட்டுபவர் என்ற பொருள் எடுத்துக்கொண்டால் அது சுவாமி தேசிகனைத்தான் முற்றிலும் சேரும். அப்படி தேசிக பதமானது எப்படி வேங்கடநாதன் பத பெயரை மறைத்து நின்றதோ அதே மாதிரி சுவாமி சேவா சுவாமியினுடைய பெயரும் இயற்பெயரும் சேவா சுவாமி என்ற பெயரால் மறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். ராமன் என்றால் சக்கரவர்த்தி திருமகன் ஒருவனைத்தான் சாரும். கிருஷ்ணன் என்றால் அன்று தேரோட்டியவனைத்தான் சேரும். அதே போல சேவா சுவாமி என்கிற பதம் அன்வர்த்தமாகி இவருக்கு மட்டுமே சேரக்கூடிய ஒரு பெயர் பெயராகி நிற்கிறது. இந்த ஒரு பெயரால் வேண்டுமேனால் சின்ன சின்ன சுவாமி பெரிய சுவாமின்னு சொல்வது போல இதோடு பல பெயர்களை இணைத்தும் புகுத்தியும் சேர்த்தும் முன்னால் சேர்த்தும் பின்னால் சேர்த்தும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சேவா சுவாமி என்ற பெயர் ஒன்று அவருக்கு மட்டுமே சேரும். அவருடைய வாழ்க்கை பிறப்பவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் மகான்களுடைய பிறப்பை அவதாரம் என்று சொல்ல வேண்டும். எம்பெருமானால் தீர்மானிக்கப்பட்டு அவனுடைய ஒரு செயல் திட்டத்தை எடுத்துக்கொண்டு நித்திய விபூதியில் இருந்து கிளம்பி லீலா விபூதிக்கு வருபவர்களுக்கு அவதரிப்பவர்கள் என்று பெயர். இங்கிருந்து அங்கு செல்பவர்களுக்கு கர்மத்திலிருந்து தொலைத்து கர்மங்களிலிருந்து விடுபட்டு எம்பெருமானை அடைபவர்களுக்கு முக்தாத்மாக்கள் அப்படின்ற பெயர் இருக்கிறது. அங்கிருந்து வருபவர்களுக்கு அவதரிப்பவர்கள் என்ற பெயர் இருக்கிறது. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலே மகான்களை அவதரிப்பிக்க செய்கிறார். அதனால்தான் தைரியமாக சொல்கிறோம், நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சம், ராமானுஜர் ஆதிசேஷருடைய அம்சம், திருமயசி ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் அம்சம் என்றெல்லாம் இவ்வளவு தைரியமாக சொல்வதற்கு காரணம், எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்து அவனுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றிவிட்டு பின்பு அவனை சென்றடைவது இவர்களுடைய காரியம். ஆனால் இவர்களை உலக கர்ம பந்தங்கள் இவரை பாதிக்காது. ஆனால் கர்ம வழியிலே கர்மத்தினுடைய நிலைகளே தன்னை சிக்கி கொண்டது போல இவர்கள் தெரிந்தாலும் அதில் சிறிதும் தன்னை இவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். மறுவிதமாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த கர்ம சூழல்களில் இவர்கள் இருந்தாலும் தன்னுடைய எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தாம் நிறைவேற்றுவதற்கான அந்த விஷயத்தை மறக்காமல் செய்து முடிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் மட்டுமே தேவாசுவாமி போன்றவர்கள் செய்யக்கூடிய செய்த மகத்தான காரியம் நிறைவுற்றிருக்கும். அனைத்திற்கும் எம்பெருமானுடைய சங்கல்பம். அப்படி வாழ்ந்த சுவாமி நூறாண்டை கடந்திருக்கிறார். இன்றுதான் விடாயகற்றை உற்சவம் 3 நாள் நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து அவருடைய திவ்ய சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆக்ஞாபனம் இருப்பதனால், ஆக்ஞை இருப்பதனால், ஆக்ஞாபிக்கப்பட்டிருப்பதனால் ஒரு சில வார்த்தைகளை இந்த சதஸ்ஸில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடியன் தேவாசுவாமியின் 2வது குமாரன், ராஜகோபாலன் என்று எனக்கு பெயர். என்னுடைய தம்பி கண்டாமணி என்று ஜீவித்திருக்கும் நாங்கள் 4 சுவாமிக்கு புதல்வர்கள். அதிலே ஜேஷ்டன் அவர் அருகே இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருப்பான். எனக்கு அடுத்தவன் உப்பிலி என்று பெயர். அவனும் அவசரமாக இங்கே புறப்பட்டு சென்று அங்கு அவருக்கு பணிவிடை புரிந்து கொண்டிருப்பான் என்று நம்புகிறோம். நான் 4வது கண்டாமணி, அவனுக்கும் வேங்கடநாதன் என்றுதான் பெயர். சுவாமி காட்டி தந்த வழியில ஏதோ முயற்சி செய்து அவர் காட்டிய வழியிலே நாம் நம்மால் நமக்கேற்ற ராமசேதுவிலே அணில் ஆற்றிய பங்கை போல ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, முக்கியமான சேவா பத்திரிகையை தொடர்ந்து வெளியிடுவது, தேசிக தரிசன மார்கோபதேசிகா என்ற பத்திரிகையை வெளியிடுவது, இந்த வருஷ நாட்குறிப்பை வெளியிடுவது, மணிமண்டப கைங்கரியங்களை நடத்தி கொண்டு வருவது, ஏதோ முடிந்தவரை தெரிந்தவரை பிரவச்சனாதிகளை பண்ணி கொண்டிருப்பது, தேசிக ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொடுப்பது, இப்படி சில காரியங்களை அவர் சென்ற வழியிலே காட்டிய வழியிலே செய்து கொண்டிருக்கிறோம். அவர் விதைத்த விதை இன்று மணிமண்டபம் மிகுந்த விருட்சமாக வளர்ந்து பலனை தர தொடங்கியிருக்கிறது. அந்த பலனை அறுவடை செய்து அனுபவிப்பவர்கள் ஏராளம். அதில் அதை வாச்சாம கோசரம் என்றும் சொல்லலாம். சுவாமி நல்லூர் என்கிற ஸ்ரீ கிராமத்தில் அவதரித்தார். அந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ கிராமம், நல்ல நஞ்சை நலம் நிறைந்திருக்கக்கூடிய பூமி. அரசாணிப்பாலை என்கிற பகுதியிலிருந்து பிரிந்து சென்ற அப்படின்னு சொல்லலாம், பிரிந்து சென்ற பல மகனீயர்கள், ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், கிடாம்பி வம்சத்தை சேர்ந்தவர்கள், அப்புள்ளாருடைய வழித்தோன்றல்கள், வெங்கடாத்வரியின் வழித்தோன்றல்கள், திருக்குடந்தை தேசிகன் வழித்தோன்றல்கள் என்ற இந்த மடைப்பள்ளி வந்த மனம், ராமானுஜருடைய மடைப்பள்ளியிலிருந்து கிளம்பிய அந்த மனம் சேவாசுவாமி வரையும், கிஞ்சித் அடியோங்கள் வரையிலும் ஏதோ மனம் பரப்பி கொண்டிருக்கிறது. அதிலே நல்லூர் என்கிற கிராமத்திலே சுவாமி அவதரித்தார். அரசாணிப்பாலை என்பது, இந்த அரசாணிப்பாலை போன்ற 18 அக்ரஹாரங்கள் இப்படி அமைக்கப்பட்டதிலே அரசாணிப்பாலையை ஒரு தலைமையகமாக கொண்டு இது அமைக்கப்பட்டது. அங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் பூர்வீகத்தின் பூர்வீகம் அரசாணிப்பாலை, அங்கிருந்து பிரிந்து சென்றார்கள். அதில் ஒரு பிரிவு நல்லூர் வந்தடைந்தது. நான்கு ஐந்து தலைமுறையாக நல்லூரிலே வாசம் செய்த இந்த ஆத்ரேய வம்சத்தை கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், கிடாம்பி வம்சத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வசித்தார்கள். இங்கே அதற்கு பிறகு சேவாசுவாமி வரையும் அங்கே தான் அவதரித்தார். சேவாசுவாமி 1923 வருஷம், தமிழ் வருஷத்துல சொல்லணும்னா துந்துபி வருஷம், பங்குனி மாசம், சித்ரா நட்சத்திரத்தில் நல்லூர் என்கிற அந்த கிராமத்திலே அவதரித்தார். ஆரம்ப கல்விகளை எல்லாம் அங்கே முடித்தார். பிறகு எம்பெருமான் திருப்பதி கலாசாலையே திருவேங்கடமுடியான இடத்துல மேற்படிப்புக்கு அங்கே சென்று அங்கே திருப்பதி கலாசாலையிலே கல்வி பெற்று நியாய சிரோமணி பட்டம் பெற்றார். நியாயம் தர்க்கம் போன்ற விஷயங்களிலே நிபுணராக விளங்கினார். காலேஜ் படிக்கிற சமயத்திலேயே கூட கவிதா சாமர்த்தியம் மிகுந்திருப்பதனாலும் மிகப்பெரிய வித்வான்களிட பாடம் பதித்த தன்மையினாலும் லக்ஷ்மி சகஸ்திரம் எழுதின வம்சத்திலே அவதரித்ததனாலே கவித்துவம் என்பது அனிதர சாதாரணமாக சுவாமிக்கு இருந்ததாக சுவாமியினுடைய பல மலர்களிலே சஷ்டத்திய பூர்த்தி மலரிலும் சப்ததி மலரிலும் பல மற்ற ஆச்சாரிய பீடங்களிலே இருக்கக்கூடிய மலர்களிலும் வெளியிட்ட மலர்களிலும் இவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இவருடைய கவன சாமர்த்தியம், கவிதா சாமர்த்தியம், ஞானம் இதோடு சேர்ந்து பழத்தோடு சேர்ந்த தேனை போல கீரம் சர்க்கரையா அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமிக்கு கவித்துவமும் தேசிய பக்தியும் சேர்ந்தது. அதுவும் எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பமே. தேசிகனிடத்திலே அபரிமிதமான பக்தி திளைத்து அதிலே ஊறி திளைத்து தேசிகன் சொன்ன கருத்தை வெளிப்படுத்துவதற்காகவே தாம் பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவராக இருந்தார். எப்படி கோபியர்கள் எல்லாம் கண்ணனுக்காகவே நாம் இருக்கிறோம் என்று எதையும் சிந்திக்காமல் இருந்தார்களோ கோபி பாவத்திலே தேசிக பாவத்தோடு சேவா சுவாமி இருந்தார். மதுர கவி போலே மதுர கவியாகவும் மதுர கவி ஹிருதயத்தை சுமந்தவராகவும் இருந்தார். தேவமற்றறியன் என்கிற மதுர கவி எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே நிலையிலே சேவா சுவாமியும் தேசிகனை தவிர மற்றறியன் என்கிற நிலையிலே இருந்தார். அமுதனாரை போலவே ராமானுஜரிடத்திலே அமுதனார் எந்த சிந்தனையில இருந்தாரோ அதே நிலையிலே இருந்தார். இப்படி அவருடைய பூர்வர்கள் எல்லாரும் ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டு அதைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்கிற ஒரு ஆச்சாரிய பாரமை காந்தியம் என்கிற ஒரு தன்மையை பெற்று அதை தேசிகனிடத்திலே அன்வயப்படுத்தி தேசிக பாரமை காந்தியம் என்கிற நிலையிலே சுவாமி தலைத்திருந்தார். எந்த விஷயத்தையும் எந்த பிரமாணங்களையும் தேசிகன் அனுமதித்தால் மட்டுமே சேவா சுவாமி அதை ஏற்பார். தேசிகன் அதை எடுத்து உண்மையிலே சொல்ல போனால் தேசிகன் எடுத்து அலசாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம் சம்பிரதாயத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழ்ந்தவர் சுவாமி தேசிகன். ஏனென்றால் கேள்விகளையும் அவரே கேட்டு எப்படி சந்தேகம் வருமோ அதையெல்லாம் தானே தீர்த்து கொண்டு பல இடங்களிலே நமக்கு ஏற்படுகிற இயல்பான சந்தேகங்கள் என்று நான் சொல்றது சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள்ல அதுல ஏற்படக்கூடிய விஷயங்களை கிரகித்து கொண்டு யூகித்துக் கொண்டு இப்படியெல்லாம் இதற்கு பதில் சந்தேகம் வந்தால் இப்படி ஏற்பட வைப்பதற்கு இப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றதை சுவாமி தேசிகனை காட்டிலும் இன்னொருவல் ந பூதோ ந பவிஷ்யதி யாரும் செய்திருக்க போவதில்லை. இப்படி பன்முகமான ஸ்ருதியிலிருந்து ஆரம்பித்து ஸ்ருதி ஸ்மிருதி கீதை உபனிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் போன்றவர்கள் ஆழ்வார் அருளிச்செயல் போன்ற அனைத்திற்கும் அவர்கள் காட்டிய வழியை நமக்கு சரியான முறையை எடுத்து காட்டினார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் சொன்னால்தான் பிரமாணம் என்று உறுதியாகவும் இறுதியான உறுதியாகவும் பெற்றவராக இருந்தார் சேவா சுவாமி. இப்படி கலாசாலையிலேயே தேசிக பக்தி அவருக்கு ஏற்பட்டது. 1948 தனக்கென்று ஒரு பாணியை அமைத்துக் கொண்டார். சுவாமி தேசிகன் எப்படி எல்லாருக்காகவும் எல்லாம் செய்தாரோ அந்த மாதிரி சுவாமி அதனுடைய ஒரு கீற்றாக ஒரு கிரணமாக எல்லா ஜனங்களுக்கும் வெகு ஜனங்களுக்கும் புரிய வேண்டிய நிலையிலே சம்பிரதாயத்தை சொல்ல வேண்டும், தேசிகனை பரப்ப வேண்டும். வித்வான்கள் எப்படியோ படித்துக் கொள்வார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். சாஸ்திரம் வாசிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு போதிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்ட சேவா சுவாமி தன்னுடைய வித்வத்தை எல்லாம் சுருக்கிக் கொண்டு, கண்ணன் தன்னை சுருக்கிக் கொண்டு அர்ஜுனனுக்கு தோழனாக இருந்தது போலவும், தன்னை சுருக்கிக் கொண்டு தான் தன்னுடைய வித்வத்தை சுருக்கமாக சொல்வதிலே அதை ஒரு சங்கல்பமாக மாற்றிக்கொண்டார். அதற்காக பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் வந்திருந்த காலத்திலும் கூட வெகுஜனங்களுக்கு அந்த இயல்பான ஒரு அறிவை, சம்பிரதாய அறிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு, உயர்ந்த சிந்தனையோடு சேவா என்கிற பத்திரிகையை ஆரம்பித்தார். 1948 இப்பொழுது அதனுடைய 75வது ஆண்டு பூர்த்தியாயிருக்கிறது. அதையும் சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரத்துக்கு முன்னாடி அல்லது அந்த சந்தர்ப்பத்திலே சேவா பத்திரிகையின் 75வது ஆண்டையும் ஒரு அற்புதமான மலரோடு வெளியிடுவதாக சுவாமி தேசிகனும் சேவா சுவாமி எல்லாரும் சேர்ந்த சங்கல்பமாக தெரிகிறது. அவனுடைய சங்கல்பம் அதுவானால் அது நிச்சயமாக வெளிவரும், நன்றாக வெளிவரும். சேவா சுவாமியினுடைய சேவா பத்திரிகையினுடைய தன்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதாக திகழும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த பத்திரிகையை ஆரம்பித்த பிறகு அதன் மூலமாக சாதாரண மக்களை சென்றடையும் வழியிலே அந்த பத்திரிகையின் பாங்கு அமைந்தது. பழுதே பலவகளும் போயினேன்னு சொன்னார் ஆழ்வார், அழுதேன்னு வேறு சொன்னார். நமக்கு அழவைக்காம செய்ய வேண்டிய காரியத்தை ஆச்சாரியர்கள் செய்திருக்கிறார்கள். நமக்கும் பழுதாகத்தான் பல பகல் போயிருக்கிறது, இனி ஒரு காலமும் பழுதில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட சேவா சுவாமி தேசிகனுடைய வாச்சகத்தையே சத்தியமான வாச்சகமாக மாற்றி அதை தன்னுடைய அட்டைப்படத்திலே பருநாள் பழுதற்று வாழும் வகையத்தில் மன்னுவுமே என்ற தேசிக சீசுக்தியை வார்த்தையே அதில் முதிரையாக பொதித்து, எப்படி பழுதாக பலகாலம் போனாலும் எதிர்காலம் மிகவும் ஆனந்தமயமானது சுவாமி தேசிகனை பின்பற்றினால் என்கிற தன்மையோடு அந்த பத்திரிகை வெளிவரத் தொடங்கியது. அற்புதமான தன்னுடைய வியாசங்கள், மகனியர்களுடைய வியாசங்கள், அதில் முதல்லையே நான் படிச்சிருக்கேன் பல பத்திரிகையில், பழைய பல பத்திரிகைகளில் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் எழுதுவார் சுவாமி, அதிகமான பக்கங்களை எழுதாதீர்கள், 2-3 பக்கங்களில் எழுதுங்கள், எளிய தமிழில் எழுதுங்கள், இனிய தமிழில் எழுதுங்கள், புரிகிற மாதிரி வார்த்தைகளில் எழுதுங்கள், சம்பிரதாய சிக்கல்களிலே சிக்கி தவிக்காதீர்கள், சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் என்கிற பாணியிலே அந்த பத்திரிகையிலே விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கும். அவரும் அதைத்தான் கடைபிடித்தார். இந்த சேவா பத்திரிகை என்பது இப்பொழுது அந்த பழைய பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் அதனுடைய ரசத்தை, அந்த ரசாஸ்வாதம் இன்னுக்கும் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கான ஒரு பகுதி புராண பூங்கா, பாலர் பகுதி, கேள்வி பதில். கேள்வி பதில் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகளை தானே கேட்டுக்கொண்டு சுவாமி தேசிகனை போல தானே பூர்வபக்ஷி, தானே சமாதானம் என்கிற இதில் எல்லார் மனதிலும் இயற்கையாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தான் கிரகித்துக் கொண்டு அந்த சந்தேகங்களுக்கு எளிய தமிழிலே தானே ஒரு ஹாஸ்யம் கலந்த ஒரு நிலையில, ஒரு வெங்கியம் கலந்த நிலையில, வெங்கியத்தினால்தான் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும், அப்படி ஒரு பாணியை கையாண்டு அந்த சேவா பத்திரிகை வந்தது. ஒரு சில பக்கங்கள் வித்வான்களுக்கு போக்கிய வித்வத் போக்கியமாகவும் இருக்கும், அது மொத்தமாக அதிலிருந்து வெளிப்படாமல் சில தத்துவ முக்தா கலாபம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதையும் எளிய தமிழிலே எழுதி வந்தார். இந்த பத்திரிகையினுடைய அமைப்பு அந்த பத்திரிகை காரணமாகத்தான் சேவா சுவாமி என்ற விருது இவருக்கு நிலைத்தது. பின்னால் அந்த பத்திரிகைக்கு மாத்திரமல்ல, தனக்கு ஏற்பட்ட அந்த பெயரை சேவா சுவாமி எப்படி நிரூபித்தருளினார் என்பதுதான் இங்க முக்கியமான இந்த உபன்யாசத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். பட்டம் பெறலாம், பட்டத்திற்கு தகுதியையும் பெற வேண்டும். தகுதி பெற்ற பிறகு பட்டம் பெற்றவர் அல்ல சுவாமி. பட்டம் பெற்ற பிறகு அந்த பட்டத்திற்கான தகுதியை தக்க வைத்துக் கொண்டு அந்த பட்டத்திற்கு தான் தகுதியானவர் என்பதை உலகத்துக்கு நிரூபித்தருளினார். அப்படி அவர் செய்த காரியங்களை நாம் ஒன்னு ரெண்டா பார்க்கலாம். அப்படியே அந்த மந்தமதிக்கு ஏற்பட்டவாறு எது எது தோன்றுகிறதோ அதை 2-3 சொல்கிறேன். இதுல வாசக பிழைகள் எல்லாம் இருக்கலாம், கேட்பவர்கள் மன்னித்தருள வேண்டும். சிவா சுவாமி இரண்டு அற்புதமான சம்பிரதாய விஷயங்களை நடத்தி இருக்கிறார். ஒன்று, சுவாமி தேசிகனுடைய 7வது நூற்றாண்டு விழா. இது கொஞ்சம் நீளும், இந்த பட்டியல் கொஞ்சம் நீளலாம். 7வது நூற்றாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு கூட கொஞ்சம் குறைத்து சொல்லலாம். அந்த மாதிரி நடந்தது. பிரம்மாண்டம் என்றால் இந்த அரசியல் மேடைகள், பெரிய மேடைகளை போட்டு கோடிக்கணக்கான செலவு பண்ற அந்த பிரம்மாண்டம் அல்ல இது. இந்த பிரம்மாண்டம் என்பது தேசிக பக்தர்களுக்கானது. தேசிகனை எல்லாமாக நினைத்துக் கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், இந்த நூற்றாண்டிலும் போன நூற்றாண்டிலும் கூட சேர்த்து சொல்லணும். என்ன, போன நூற்றாண்டா எடுத்து, போன நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் இருந்தவர் சேவா சுவாமி என்பதனால ரெண்டு நூற்றாண்டையும் சேர்த்துக்கலாம். போன நூற்றாண்டின் அடுத்த நடுப்பகுதியை தாண்டிய பகுதி 60-70களில அந்த நிகழ்வு நடைபெற்றது. அற்புதமான தேசிய பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து 7வது நூற்றாண்டை கொண்டாடினார்கள். இந்த கொண்டாடும் பொழுது பல வகையான கொண்டாட்டங்கள் அங்கு திட்டமிடப்பட்டு நடந்தது. அத்தனை திட்டத்துக்குள்ளும் உள்ளோடிய உந்து சக்தியாக திகழ்ந்தவர் சேவா சுவாமி என்றால் அது மிகையாக. வெயம்பாடி உத்தமூர் சிவசாங்காச்சார் சுவாமி இப்படி இவரோடு இப்பொழுது அதே தினத்திலே அவதாரம் செய்தவர் அந்த சுவாமியும், நிறைய பேர் அந்த குழுவில் இருந்தார்கள். சேவா சுவாமி உந்து சக்தியாக இருந்தார், ஒரு மின்சாரம் போன்ற ஒரு தன்மையோடு இருந்தார். அதனால அந்த உந்து சக்திக்கான காரியம் இவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. வியாசம் எழுதுவது, சுவாமி தேசிகனுடைய நூல்களை வெளியிடுவது, நூற்றுக்கணக்கான நூல்களை தானே வியாக்கியானம் பண்ணுவது, தேசிகனடியார் திருமாளிகளை வெளியிடுவது, தானே அச்சகத்துக்கு செல்வது, ப்ரூஃப் ரீடிங் போன்ற காரியங்களை தானே பார்ப்பது, தமிழ் நாளடியார் பழமொழி ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐவரத்தம் பாரார் கண் துஞ்சார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், இது போகும். கடைசியில கர்மமே கண்ணாயினார் என்கிற ஒரு நாளடியார் பாடல், அதுக்கு அப்படியே மொத்தமாக இலக்கணமாக திகழ்ந்தவர் சேவா சுவாமி. வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்ற சுற்றுவட்டம் எதுவும் தெரியாமல் தேசிகனை சுற்றியே தன் வாழ்க்கையை அந்த 3-4 மாதங்கள் 6 மாதங்கள், அதுல 3 மாதங்கள் ரொம்ப முக்கியமானவை. 90 நாள் உற்சவம் என்று பெயரிடப்பட்ட அந்த உற்சவம் ஏறக்குறைய 60 புஸ்தகங்களை சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள், சுவாமி தேசிகனுடைய சில்லறை ரகசியங்கள், பிரபந்தங்கள் எல்லாம் கொண்டு வரல. அதுல 60 புஸ்தகங்கள் வெளியில, சுவாமி தேசிகனுடைய மொத்த நூல்கள் பார்த்தா 116 அந்த மாதிரி போகுது. 60 புஸ்தகங்கள் அந்த மாதிரி பெரிய கிரந்தங்களை தவிர்த்து பரமத பங்கம், தத்துவமுக்தா கலாபம், இந்த மாதிரி விஷயம், யாதவாபதியம் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து சிறு சிறு புஸ்தகங்களாக இருப்பதை எல்லாம் வெளியிட்டு, ஒரு எம்பெருமான் இருக்கக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியம் சக்தியை போன்றும், சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய சர்வதந்திர சுவாதந்திரியம் போன்றும், இவர்கள் இருவரையும் எப்பொழுதும் இருகண்களாக பாவித்துக் கொண்டிருக்கிற சேவா சுவாமி அந்த சக்தியை பெற்று 7வது நூற்றாண்டை அற்புதமான அபரிமிதமான வார்த்தைகளிலே அடங்காத தன்மையோடு வெளியிட்டார். கண்டையை எழுந்துள்ள பண்ணி திருமாமணியை உலகத்திற்கு உலகெங்கும் எடுத்து சென்று பறையாற்றிலே மிகப்பெரிய பங்கெடுத்தவர். தூப்புலிலே சித்திரரூபமான தேசிய சரித்திரத்தை அல்லும் பகலும் இரவும் பகலும் உழைத்து அதை சித்திர வடிவமாக்கினார். எல்லாம் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை. தேசிகனுக்காக இத்தனை காரியங்களை சுவாமி தன்னுடைய எந்த விதமான தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் தேசிகனை பரப்ப வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த அத்தனை காரியத்தையும் பண்ணினார். அந்த மலர்களை ஒரு திவ்யதேச மலர் என்றும், தேசிக தரிசன மலர் என்றும், ஒரு அற்புதமான 1000 பக்கங்களுக்கு மிகாமலும் குறையாமலும் அதிகமாக ரொம்ப அதிகமான ஆச்சரியமான ரீதியில 2 மலர்களை வெளியிட்டார். இந்த மலர்கள் இன்றும் தேசிகன் புகழ் சாற்றக்கூடியவை, பரப்பக்கூடியவை. அதோடு தேசிகன் புகழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சேவா சுவாமி புகழ் உடனேவே இருக்கும், கூடவே இருக்கும். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்தியும் நமது ராட்சசாந்தகம் என்கிற இதிலே எங்கு ராமன் இருக்கிறாரோ அங்கு அனுமார் இருக்கிறார், எங்கு கிருஷ்ணன் இருக்கிறாரோ அங்கு அர்ஜுனன் இருக்கிறான், எங்கு அயக்ரீவன் இருக்கிறாரோ அங்கு சுவாமி தேசிகன் இருக்கிறார், எங்கு சுவாமி தேசிகன் இருக்கிறாரோ அங்கு சேவா சுவாமி இருப்பார். அந்த மாதிரி ரீதியில இந்த தேசிக பக்தியிலே அதுல பராகாஷ்டை என்று சொல்லக்கூடிய எல்லை நிலமாக சேவா சுவாமி விளங்கினார். இது 7வது நூற்றாண்டுக்கு சேவா சுவாமி ஆற்றிய அற்புதமான தேசிக பணி. பிறகு அதன் விளைவாக தாம் வசித்துக் கொண்டிருக்கிற ஊரிலே வெள்ளிவாக்கம் என்கிற பகுதி, இது இப்போ ரொம்ப பிரசித்தமாயிட்டு வருது. அதற்கு காரணம் வெள்ளிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது இந்த பூகோள பகுதியோ வேற எதுவும் அல்ல, ரெண்டு விஷயம் இந்த வெள்ளிவாக்கம் பகுதிக்கு விசேஷத்தை தருகிறது. ஏற்கனவே அற்புதமாக நின்றதரு கோலத்திலே காட்சி தரக்கூடிய அமிர்தவல்லி சமேத சௌமிய தாமோதர பெருமாள், அற்புதமான சன்னிவேசம், ஏகாந்தமான ஸ்தலம், பக்கத்தில் அற்புதமான குளம், இது இந்த ஊருக்கு விசேஷம். அந்த சந்நிதி தெருவிலேயே அமைக்கப்பட்ட மணிமண்டபம் என்கிற ஒரு அற்புதமான சேவா சுவாமியாலே நிர்மாணிக்கப்பட்ட ஞான பஞ்சாயத்தின கேந்திரம், அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். நான் வசிக்கும் இடத்துல ஒரு பிரமுகராக வள்ளலாக திகழ்ந்த ஒரு சுவாமி இடத்துல உருப்பட்டு ஒரு ராஜகோபால ஐயங்கார் சுவாமின்னு அந்த சுவாமிக்கு திகழாமும். அவர் சேவா சுவாமியோட கொஞ்சம் பெரியவர். ஆழ்ந்த தேசிய பக்தி, ஆண்டவன் திருவடி, தேசிக நிலத்திலே அபரிமிதமான பக்தி அவருக்கு இருந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தா போல சேவா சுவாமி தேசிகனுடைய மறு உருவமாக இருந்தார். இவர் ரெண்டு பேரும் முன்னா சேர்ந்ததனுடைய விளைவு இந்த மணிமண்டபம் நமக்கு கிடைத்தது. அவருக்கு சொந்தமான இடத்திலே ஒரு பகுதியை சேவா சுவாமியுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தேசிய பக்தியை பரப்புவதற்கான ஒரு கேந்திரமாக அது அமைய வேண்டும் என்ற அவாவை சுவாமி வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்தை தானமாக தந்தார். அதிலே அற்புதமாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. முதல்ல சிறிதாக இருந்தாலும் பின்னர் சிறிது அவரே மனமு வந்து அவருடைய குமாரர்கள் சிறிது அதிகமான இடத்தை கொடுத்ததுனால இப்ப இருக்கிற மணிமண்டபம் முதல்ல அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தை காட்டிலும் ஒரு 25% அதிகமா இருக்கு. இந்த மணிமண்டபத்துல தனி கிணறு இருக்கிறது, வற்றாத கிணறு இருக்கிறது, மடைப்பள்ளி, பித்தளை பாத்திரம், இன்றும் விறகடுப்பு. இங்க ரீதியில 55 வருஷத்தை தாண்டி கொண்டிருந்தாலும் அந்த சுவாமி சேவா சுவாமி காட்டிய வழியிலேயே இன்றும் அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது, குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த மணிமண்டபத்திலே முதல்ல தேசிக சம்பிரதாய பிரவச்சனங்களை ஆரம்பித்த சேவா சுவாமி பின்னால் தேசிகனை பிரதிஷ்டை பண்ணினா என்னன்னு தோன்றி அதுக்கு பிறகு தேசிகனும் சேர்க்கிற இடத்துல அயக்ரீவன் அடியான் சொன்னது போல அயக்ரீவனும் வந்தருளினார், எழுந்தருளினார். தனி கோவில் தாயார் ஆனந்த லட்சுமி எழுந்தருளினாள், போதை எழுந்தருள் இருக்கிறாள், நம்மாழ்வார், சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன் என்கிற ஞானத்திற்கு அதிஷ்டான தெய்வங்களாக திகழக்கூடிய அத்தனை பேரும் சம்பிரதாய ஞானத்திற்கு இவர்கள்தான் தலைவர்கள். இப்படி ஐக்கிரீவனை தலைவராக கொண்டு சுவாமி தேசிகன் வரை 5 ஸ்ரீமூர்த்திகள் இங்கே ஞான பஞ்சாயத்தின மூர்த்திகளாக திகழ்கிறார்கள். இவர்களெல்லாம் பிரதிஷ்டிதமானவர்கள், அற்புத சக்தியை வாரி இறைத்துக் கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இடத்துல எத்தனை 1000 பிரவச்சனங்கள் சுவாமி செய்திருப்பார் என்று சொல்ல முடியாது. ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம், அபயப்பிரதான சாரம், ஸ்ரீமத் பாகவதம், ரகசியத்ரய சாரம், ஆன்மீகம், இந்த மாதிரி எத்தனை ஆவர்த்திகள் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி எழுதி கொண்டும் தானே பல ஸ்தோத்திரங்களை தான் இயற்றிக்கொண்டும் சுவாமி தேசிகனுடைய புஸ்தகங்களுக்கு வியாக்கியானம் எழுதி கொண்டும் பிரவச்சனங்கள் பண்ணிக்கொண்டும் தன்னுடைய 68வது வருஷத்திலிருந்து தான் திருநாடு அலங்கரித்திய 2001 மே 1 வரையும் இந்த இடத்திலே அத்தனை அற்புதமான தேசிய சேவையை பண்ணி கொண்டிருந்தார். ஏறக்குறைய 32 ஆண்டுகள்னு சொல்லலாம், 33 ஆண்டுகள்னு கூட சொல்லலாம். இப்படி அந்த இடத்தை நமக்கு கொடுத்து விட்டு வைகுண்டத்தை அலங்கரித்தார். இன்றும் அது நன்றாக வளர்ந்து முன்னோர் பாதை முன்னேறு போன வழியிலே பின்னேறு போகும் என்று பழமொழி இருக்கிறது. நமக்கு முன்னோர் போன வழி நாம் பின்னோர் போக வேண்டும் என்று அடிக்கடி அடியேன் சொல்லிக் கொண்டிருப்பேன். அப்படி அந்த வழியிலே செல்வதனால் மிகப்பெரிய ஆனந்தம். விதை விதைத்தவர்களுடைய மனம், இந்த இடத்தை அளித்தவருடைய மனம், அங்கு எழுந்தடிக்கக்கூடிய அற்புதமான ஞான பஞ்சாயத்தன மூர்த்திகளுடைய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று மணிமண்டபத்தில் ரெண்டு நாள் சுவாமியினுடைய நூற்றாண்டு விழாவிலே கோன்றியபுரம் சின்னாண்டவன் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணி பொன்னடி சாத்தி மங்களாசாசனம் பண்ணி ஆனந்த பரித்தராய் ஆனந்தானுபவம் பண்ணி சன்னிவேசம் மிகவும் அற்புதமாக இருந்து திருவாய் மலர்ந்தருளி சென்றிருக்கிறார். இது ஒன்றே போரும் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு யதீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு மகான் சம்பிரதாயத்தில் எழுந்தருளி அதை ஆசாசனம் பண்ணது சுவாமியினுடைய மனோரதம். நூற்றாண்டு விழாவை எப்படி நடக்க வேண்டும் என்று தேசிகன் சங்கல்பித்தாரோ அப்படி நடந்ததாக இந்த விஷயம் நமக்கு காட்டுகிறது. இப்படி மணிமண்டபத்தில் இன்று வரையும் ஆராதனங்கள் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. உற்சவங்கள் எதற்கும் குறையில்லை. மணிமண்டபத்திற்கு மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சேவா டிரஸ்ட் என்ற சேவா சுவாமியிலே ஆரம்பிக்கப்பட்ட இடத்திற்கு அந்த இடத்தை அவர்கள் அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அந்த ட்ரஸ்ட் மூலமாக அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால பெருமாளுக்கு நித்தியோத்சவம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் எதற்காகவும் இல்லாமல் எம்பெருமானுடைய ஆராதனம் சேவா சுவாமி கீர்த்தனம் பாடியிருக்கிறார். ஆராதனம் அது தனமின்றி ஆகாது நல்லறம் உங்கள் ஆராதனமே என்று யோகாரம்ப துவரித மனசே என்கிற ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்திற்கு சுவாமி அற்புதமான தமிழ் பாசு கீர்த்தனை அமைத்து பல சங்கீத வித்வான்கள் அதை பாடிக்கொண்டு வருகிறார்கள். நல்லறம் உங்கள் ஆராதனமே, உங்களுக்கு உங்களை ஆராதிப்பது ஒன்றுதான் நல்லறம், அந்த ஆராதனமும் தனமின்றி ஆகாது என்று சொல்லி அந்த தனத்தை எம்பெருமானுடைய ஆராதனத்திற்கே கேட்டு பெற்று இப்படி சுவாமி தேசிகன் அந்த தாரா நிரியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் என்று சொன்னாரோ இந்த ரீதியில இந்த கீர்த்தனை அமைத்ததனுடைய பலனோ என்ன தெரியாது. பெருமாளுக்கு எந்த குறையும் இல்லை. உயர்ந்த வஸ்துக்களாலே தான் பெருமாளுக்கு நிவேதனம். எல்லா பரிமளங்களும் அப்படித்தான் வருகிறது. சாத்தி கொண்டிருப்பதெல்லாம் உயர்ந்த ஸ்வர்ணாபரணங்கள். சமீபத்தில் சாத்தி கொண்டிருக்கிற ஒரு மகனியர் தாயாருக்கும் பெருமாளுக்கும் எல்லாருக்கும் அற்புதமான சொர்ண கீடத்தை சமர்ப்பித்திருக்கிறார். எம்பெருமானுக்கு எல்லாம் உயர்ந்த வஸ்துக்களாலே தான் இங்கு எல்லாம் நடக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் உயர்ந்த சிந்தனை, தேசிக சிந்தனையினாலே விதைக்கப்பட்ட விதையாக இன்று இருப்பதனால் அது விருட்சமாக பலனை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. மணிமண்டபத்திலே ஏறக்குறைய ஒரு 9-10 வருஷமாக அடியன் தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்களையும் விடாமல் ஒரு 5-6 குரூப்புக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 28 ஸ்தோத்திரங்களும் அதில் பாதுகாப்பு சாஸ்திரமும் அடக்கும். 2 குரூப் பாதுகாப்பு சாஸ்திரம் மொத்தம் ஆயிருக்கு. ஒரு குழந்தைகள் எல்லாரும் ஒரு 60-70 குழந்தைகள் 28 ஸ்தோத்திரங்களையும் புஸ்தகம் வைத்துக் கொள்ளாமல் சேவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் பெரியவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பலவிதமான விஷயங்களை பெரியோர் வழியிலே சென்று அடியனுக்கு தெரிந்தவரை அதனுடைய சாரார்த்தத்தை ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அடியனுக்கு ஒரு ஆனந்தம். அவர் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கேட்பதற்கும் நல்லபடி சொன்னால் எளிமையாக சொன்னால் கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. புரியாத மொழியிலும் புரியாத நிலையிலும் நாம் சொன்னால் மக்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் என்பது சேவா சுவாமியுடைய சித்தாந்தமே அதுதான். அதை ஏற்றுக்கொண்டு அப்படி ஏதோ பண்ணிக்கொண்டு இந்த டைரி போன்ற விஷயங்களும் சேவா பத்திரிகை போன்ற விஷயங்களும் அச்சு சம்பந்தமான விஷயங்கள் அடியன் தம்பி பார்த்துட்டுருக்கான். அடியன் மணிமண்டப கைங்கரியம் இந்த பிரவச்சனாதிகள் ஸ்தோத்திர பாடங்களை சொல்லி இதில் அடியன் இருந்துருக்கேன். பகவத் சம்பவம் என்று வரை வாழ்கிறோமோ யாவது ஆயுஷம் யாவத் சரீர பாத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்று சரீரம் கீழே விழுகிறதோ அன்று வரை கைங்கரியம் சித்திக்க வேண்டும் பிராப்தமாக வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அதுவும் சேவா சுவாமி காட்டிய வழிதான். இந்த மணிமண்டபத்திற்கு பிறகு சேவா சுவாமி பல அற்புதமான தன்னுடைய வாழ்நாளில் மணிமண்டபம் மாத்திரமல்ல எழுதிக்கொண்டே இருப்பார், பிரவச்சனங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவர் ஓய்வெடுத்த அடியங்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது. இரவு நேரத்தை தவிர தானே மடைப்பள்ளி கைங்கரியம், தானே திருவாராதனம், தானே பிரவச்சனம், தன் கையாலேயே பிரசாத விநியோகம், தன் கையாலேயே அனைத்து நூல்களையும் எழுதுவது, பிரவச்சனம் பண்ணுவது, பிரகாசப்படுத்துவது, இப்படி பல முகமாக சேவா சுவாமி வாழ்ந்து வந்தார். அவருடைய நூல்களை பற்றி ஒரு சில விஷயங்களை அடியன் விண்ணப்பிக்கிறேன். எத்தனை நூல்கள் எனக்கு தெரியாது, அது கணக்கெடுக்க முடியுமான்னு தெரியாது. எது எதெல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் சுவாமியினுடைய நூற்றாண்டு விழாவிலே பிரகாசப்படுத்திட்டோம். ஏறக்குறைய 80 புஸ்தகங்கள் சுவாமியினுடைய நூற்றாண்டு விழாலே வெளியிட்டிருக்கோம். இந்த நூற்றாண்டு விழாலே 100வது வருஷம் ஆரம்பிக்கிற பொழுது விழா தொடங்கியது. ஒரு ஆண்டு விழாவாக திட்டமிடப்பட்டது. பின்னர் கடைசியில மார்கழி மாதம் ஓங்கி என்று 18-12 அன்று இந்த உற்சவம் தொடங்கப்பட்டு 111 நாள் உற்சவமாக திட்டமிடப்பட்டு சுவாமி தேசிகனாலே அனுகிரகிக்கப்பட்டு 100 நாள் உற்சவம் என்றும் 10 நாள் உற்சவம் என்றும் 1 நாள் திருநக்ஷத்திர உற்சவம் என்றும் பிரிக்கப்பட்டு 100 நாள் உற்சவத்திலே சுவாமி தேசிகனுடைய 7வது நூற்றாண்டிலே சுவாமி எந்த பத்தியை பின்பற்றினாரோ அதையே பின்பற்றி 90 நாள் உற்சவத்தை 100 நாள் உற்சவமாக மாற்றி 100ஆண்டை குறிக்கும் வகையிலே 100 நாள் உற்சவமாக மாற்றி சுவாமி வியாக்கியானமிட்டருளிய அனைத்து புஸ்தகங்களுக்கும் தேசிய ஸ்தோத்திரங்களுக்கும் பிரபந்தங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் அதை மீண்டும் புதுப்பித்து பதிப்பித்து தேசிகனடியார் திருமாளிகையிலே வெளியிட்டோம். ஏறக்குறைய 25 திருமாளிகளே போயிருக்கிறோம். 10 திவ்ய தேசங்களுக்கு சென்றிருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலேயும் அற்புதமாக சுவாமி அங்கு சுவாமி ஞாசத்திலகம் அபயப்பிரதான சாரம் தசாவதார ஸ்தோத்திரம் அபிதிஸ்தோம் போன்ற ரங்கனுடைய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை பதாகையோடு 4 உத்தரவீதிகளிலையும் சேவித்துக் கொண்டு நூற்றுக்கணக்கானவர் சென்றோம். தாயார் சன்னதியிலே ஸ்ரீஸ்துதியை சேவித்தோம். பிறகு அகோபில மடத்திலே 3 புஸ்தகங்களை வெளியிட்டோம். அபயப்பிரதான சாரத்திலே பொன்றியபுரம் சுவாமி ஆசிரமத்திலே வெளியிட்டோம். அற்புதமாக சுவாமி அனுகிரக பாஷணம் பண்ணி இந்த உற்சவத்தின் தன்மையை புரிந்து பாரித்து பூரித்து ஆசாசனம் செய்தார். திருமலையிலும் தயாசதகம் வெளியிட்டோம். அற்புதமாக பிரதான அர்ச்சக சுவாமி அங்கு எழுந்தருளி இந்த புஸ்தகத்தை வெளியிட்டார். கூத்தப்பாக்கம் ரங்கநாதாச்சார சுவாமி திருமலை திருமலைன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம் சம்பிரதாயத்திலே முதல்ல கண்மண்ணை வரக்கூடிய பத்து பரகாலமடம் பத்து சுவாமி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய பத்மநாபாச்சார சுவாமி எழுந்தருளினார். அற்புதமான சன்னிவேசத்தினுடைய திரு தயாசதகம் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரத்திலே அடைக்கல பத்து நியாச தசகம் வெளியிடப்பட்டது. வரதனுடைய கோஷ்டியை அந்த புறப்பாடு கோஷ்டி அலங்கரிக்க வேதவிற்பன்னர்கள் எல்லாரும் 30-40 பேர் வந்து அந்த அற்புதமான அந்த அடைக்கல பத்து வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள். ஸ்ரீரங்கத்திலையும் இது மாதிரி நடந்தது. சத்யா காலத்திலே அற்புதமான புஸ்தகங்கள் எல்லாம் பெங்களூர்ல 6 புஸ்தகம் வெளியிடப்பட்டது. மேல்கோட்டையிலே எதிராஜ சப்ததி வெளியிடப்பட்டது. இப்படி பல 10 திவ்ய தேசங்களுக்கும் 20-25 சிவகிருஷ்ணவர்கள் திருமாளிகைக்கும் சுவாமி எழுந்தருளி சுவாமியினுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் சேவா சுவாமியினுடைய திவ்யமங்கலமும் இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னே அதை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம். அந்த விக்கிரகங்களையும் எழுந்தருள பண்ணி இப்படித்தான் சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருப்பார் என்று சுவாமி தேசிகன் காட்டருளிய சேவா சுவாமி காட்டியருளிய திருமாளிகை தோறும் தேசிகன் என்ற ஸ்கீம்ல சுவாமி எழுந்தருள பண்ணி கொண்டு சுவாமி தேசிகன் இப்படித்தான் எழுந்தருளி இருப்பார் என்கிற மணிமண்டப விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு அதை எல்லாரும் சேவிக்க வைத்து சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த்த குன்ற மண்டித சகண்டல சத்துல சனர்க பத்ம மாளிகா சுதாந்தரிய சுத்தரிய யஜ்ஞசூத்திர சோபித்தோ மமாவிரஸ்து மானசே குருஸ்த வெங்கடேஸ்வரா என்ற சுவாமியினுடைய அந்த ரூபலாவண்யம் ரூப வர்ணனை குமாரணாச்சார சுவாமி சாதித்தபடி அப்படியே நம் மணிமண்டப தேசியன் அப்படித்தான் காட்சி தருவார், அருள் பாலிப்பார், சேவை சாதிப்பார் என்றெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த சுவாமியினுடைய திவ்யமங்கலத்தையே விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி இதெல்லாம் எடுத்து சென்று இதெல்லாம் நாம் இப்படிதான் சுவாமி எப்படி எம்பெருமான் மடத்திலே மாலோரனை எழுந்தவர்கள் கொண்டு போன்றியபுரத்தில் ஹைகிரீவனை எழுந்தவர்கள் பண்ணி கொண்டு செல்கிறார்களோ அதே மாதிரி சேவா சுவாமியினுடைய மணிமண்டப சேவா சுவாமி இப்படி பிரார்த்தித்தால் யாராவது பிரார்த்தித்தால் அவர் சுவாமி தேசிகனை மட்டுமே எழுந்தருள பண்ணி செல்வார். இவர்தான் மூலவர் ஐக்ரீவன் உற்சவர் ஐக்ரீவன் மூலவர் என்றும் சுவாமி தேசிகனை உற்சவர் என்றும் பாரித்து பேசுவார். இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டது. 100 நாள் உற்சவம் அற்புதமாக நடந்து முடிந்தது. அதுக்கப்புறம் 10 நாள் உற்சவத்திலே 10 விதமான சதஸ் நடந்தது. வேத சதஸ், சங்கீத சதஸ், ஆகம சதஸ், அருளிச்செயல் சதஸ் என்ற 10 சதஸ், ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் நடந்து 10 நாள் 10 விதமான சதஸுகளை நாம் சமீபத்திலே கண்டோம். நிறைவு நாள் விழா சமீபத்திலே 2 நாள் முன்னே நடந்தது. 7ஆம் தேதி இந்த மாசம் பங்குனி மாசம் சித்ரா நட்சத்திரத்திலே நடந்த அற்புதமாக நடந்தது. பௌண்டரிபுர சுவாமி சின்னாண்டவன் சுவாமி எழுந்தருளி இந்த தேசிக தரிசன எழுச்சி மலரை வெளியிட்டார். அற்புதமாக அவர் ஆனந்தமாக இந்த உற்சவத்திலே கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் 1 மணி நேரம் கொடுத்த சுவாமி 3-4 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வளவு கூட்டம் இங்க சேவா சுவாமியினுடைய திருநக்ஷத்திரத்துக்கான கூட்டம், சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக கூட்டம், ரொம்ப ஆனந்தமாக சுவாமி ரொம்ப ஸ்லாகித்து சாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான நிறைவு விழா நடந்தது. ஆச்சரியம், பல மகான்கள் வடுவூர் சுவாமி, வீராகவச்சார் சுவாமி எழுந்தருளினார், பரகாலமலம் பத்து சுவாமி, இன்னும் நிறைய மகனியர்கள் அந்த சதஸை அலங்கரித்தார்கள். சரி, இப்படி அற்புதமாக அவருடைய திருநட்சத்திரம் 100வது ஆண்டு முடிந்தது. சுவாமி எழுதிய நூல்களை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னேன், அது கொஞ்சம் நடுவுல இப்படி அந்த திருநட்சத்திரம் அதிகமாக மனதிலே சமீபத்தில் நடந்து முடிந்தனால அதை பத்தி 2 வார்த்தை சொன்னேன். எனக்குரிய 86 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் 3.5 மாசத்துக்குள்ள. இது யார் நடத்தினா அப்படின்னா நிச்சயமா நாங்க இல்லைன்னு நிச்சயமா சொல்ல முடியும். சுவாமி தேசிகன் நடத்திய உற்சவம்னு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன். நிர்விக்னமாக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டம் எந்த இடத்திலும் தொய்யாமல் எங்கேயும் தடங்கள் இல்லாமல் போட்ட சமயத்திலும் நேரத்திலும் தினத்திலும் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. யாருக்கும் அந்த அதை உபகாரம் பண்ணவருடைய குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அடியவங்களுக்கும் எந்த நிலையும் ஏற்படல, சுத்து வட்டாரத்திலையும் எந்த பிரச்சனையும், எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னால் அது சுவாமி தேசிகனாலே சங்கல்பிக்கப்பட்டால் மட்டும்தான் நடக்கும்னு அடியன் மொத்தமாக நம்புறேன். அப்படிப்பட்ட நிலையை சேவா சுவாமிக்காக சுவாமி தேசிகன் செய்த அனுகிரகமாகத்தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். எம்பெருமான் தாயார் சொல்றதை கூட சில சமயம் கேட்கிறானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் தேசிகனுடைய கருத்தை எம்பெருமான் ஒருபோதும் மறுப்பதில்லை என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த உற்சவம் நடந்தது. சேவா சுவாமியுடைய நூல்களில் பார்த்தால் யாரும் சாதிக்க முடியாத பல காரியங்களை செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய குடும்பியாக இருந்தாலும் வெங்கடநாதனுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு 1000 ஸ்லோகங்கள் அமைத்திருக்கிறார். வெங்கடநாதீயம் என்று அதற்கு பெயர் வைத்தார். இந்த பெயரிலேயே பாருங்கோ, சுவாமி தேசிகனுடைய சம்பந்தப்படுத்தாம எதையுமே சேவா சுவாமி பண்றதே கிடையாது. வெங்கடநாதனுக்கு, வெங்கடநாதன் யாருன்னா திருவேங்கடமுடையான் தான், அந்த திருவேங்கடமுடையானுக்கு 1000 நாதீயம் அப்படின்னு சொல்றார். அவனை பற்றியதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வெங்கடநாதீயம்னா வெங்கடநாதனாலே சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம், அல்லது வெங்கடநாதனுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம், அல்லது வெங்கடநாதனுடைய அனுகிரகத்தினாலே சொல்லப்பட்டது. இப்படி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய அந்த வெங்கடநாதீயம் என்ற சகஸ்திரத்தை திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அற்புதமான அதற்கு போத்காதம் ரூபமாக வியாசமுருளிய பையம்பாடி மகாமகோபாத்யா சிவசாங்காச்சார் சுவாமி, இது 400 வருஷத்திற்கு முன்ன எழுந்திருளிய வெங்கடாத்வரி போன்ற மகாகவிகள் கடைபிடித்த செயலியாக இது இருக்கிறது, இது இப்பொழுது இருக்கிறவர்கள் யாராலும் எழுத முடியாது என்று உபோத்காதத்திலே வியாசமுருளி இருக்கிறார். இது ஒன்றே போதும். வியாக்கரணத்துல மிகப்பெரிய புலி அப்படின்னு அடிக்கடி சாதிப்பார் சேவா சுவாமி. அப்படிப்பட்ட வியாகரண புலியாக திகழக்கூடிய அந்த சுவாமி இப்படிப்பட்ட ஒரு இந்த புஸ்தகத்தை பற்றி ஸ்லாகித்திருப்பது ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த சேவா அடியவங்களுக்கு மட்டும் இல்லை, தேசிய பக்தர்கள் அனைவருக்குமே இது பெருமையான விஷயம்தான். வெங்கடநாதனுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு வெங்கடநாதனுடைய அருளாலே தான் இதை சமர்ப்பித்ததாக சுவாமி ஒரு இடத்துல அதை குறிப்பிடுகிறார். 1000 ஸ்லோகங்கள், திருவேங்கடமுடையானுடைய வாகனங்களிலே வரக்கூடிய அந்த பவனி வரக்கூடிய வர்ணனைகள் இதெல்லாம் அதை என்ன சொல்றது, ரசாஸ்வாதம் பண்ணுகிறவர்களுக்கு ரசிக போக்கியமாக திகழும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது வெறும் காவிய ரசம் மாத்திரம் இல்லை, காவிய ரசத்தை காட்டிலும் அத்புத ரசமாக திருவேங்கடமுடையானுடைய தன்மைகள், கருணை, 6 குணங்கள், சகஸ்திர குணங்கள், தயை என்ற ஒரு குணத்தை சுவாமி எடுத்து பாடினா போல அவனுடைய அனந்த கல்யாண குணங்களையும் அதில் எழுதியிருப்பதுதான் இந்த மகா காவியத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ரசம். வெறும் சிங்கார ரசமோ காவிய ரசம் மற்றும் இந்த புஸ்தகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட 1000 ஸ்லோகங்கள், வரதனுக்கு 1000 ஸ்லோகங்கள், ஒவ்வொரு சஹஸ்ரநாம ஸ்லோகத்திலும் இருக்கக்கூடிய முதல் பதத்தை எடுத்துக்கொண்டு, முதல் அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வம் விஸ்வன் விஷ்ணு வசக்காரோன்னு ஆரம்பிக்கிறது, விஸ்வம்லேருந்து ஆரம்பிச்சு அந்த வரதனாலேயே வார்த்தை எடுத்து கொடுக்கப்பட்டு விஸ்வசிய என்கிற வார்த்தையை வரதன் எடுத்து கொடுத்ததாக அதனுடைய உபோத்காதத்திலே பார்க்கிறோம். அப்படி அந்த வார்த்தையை வரதன் எடுத்து கொடுத்த வார்த்தையே கொண்டு ஒவ்வொரு சகஸ்ரநாம வார்த்தையும் வரதனுக்குத்தான் சேர்க்க வேண்டும் என்றது வரத அபிதான சகஸ்திரம் என்று பெயரிட்டு திருவேங்கடமுடையானுக்கு முதல்ல சமர்ப்பித்த அந்த நூலுக்கு முன்னாடியே வரதன் முந்திக் கொண்டு தன்னுடைய சகஸ்திரத்தை வெளியிட்டு அருளினான், வெளிப்படுத்தி கொண்டான். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அமைந்தது. இந்த காஞ்சிபுரத்திலேயே 104 மண்டபத்திலேயே இந்த வரத அபிதான சகஸ்திரமானது வெளியிடப்பட்டது. வரதனுக்கும் ஒரு சகஸ்திரம், அதை காட்டிலும் திருவாய்மொழி 1000 ஸ்லோகங்களுக்கும் சம்ஸ்கிருத பாவானுவாதம் அற்புதமான அந்த அந்த அந்த உள்ள கருத்தை பாவத்தை வெளியிடக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லணும். அதை அனுவாதம்னா அப்படியே அதை எழுத்துக்கு எழுத்து அனுவாதம் கிடையாது. உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்துது, உள்ளத்தெழுப்பதை ஓலையிலிட்டன்ற மாதிரி அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் சம்ஸ்கிருதத்திலே உத்தம சம்ஸ்கிருத சைலியிலே ஒரு பாவானுவாதமான ஒரு கிரந்தத்தை அருளினார். அது 90-30-40 இருக்கு. மீதியை பண்றதுக்குள்ள எம்பெருமான் திருநாட்டுக்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு சென்று விட்டான். அதனால் அங்கு அலங்கரிக்க சென்று விட்டார். நம்ம இது யார் பண்ண போறான்னு தெரியல. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நூல்களை வெளியிடணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அடி, என்ன தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வெளியிட்டுடலாம். இப்போ 4000 திவ்ய பிரபந்தம், 4000 ஆக்கினது சுவாமி தேசிகன்னு சொல்றோம். அப்ப 4000ன்றது எப்படி வந்தது? சுவாமி தேசிகன் நூற்றந்தாதி சேர்த்த பிறகுதானே வந்தது. பின்னாட்களில் யாராவது வந்து அந்த மீதியை பூர்த்தி பண்ணுவா கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வரையும் அதை வெளியிட்டுடலாம் அப்படின்னு இதுக்கு முன்னே இருந்த ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் எப்பொழுது எங்களை பார்த்தாலும் அதை எப்ப வெளியிட போறீங்களோ எப்ப வெளியிடும் கேட்டுட்டே இருப்பார். இப்போ அது அதற்கு எப்பொழுது எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீரங்கநாதன் எப்பொழுது பெரிய பெருமாள் சங்கல்பிக்கிறான்னு தெரியாது. எம்மாழ்வார் எப்படி சங்கல்பிக்க போறான்னு தெரியாது. அது வெளியிட வேண்டிய காலத்திலே நிச்சயமாக வெளிவரும் நம்பிக்கை இருக்கு. அது அதற்கு நேரமும் காலமும் நாம் எம்பெருமானிடத்திலே நாம் பிக்ஸ் பண்ண முடியாது. அவன் எப்பொழுது சங்கல்பிக்கிறானோ அது யாராவது ஒருவார் ஏதாவது செய்வார், எப்படியோ நடக்கும். அது ஒரு 1000. ஏன்னா சுவாமி தேசிகளுடைய நூல்களுக்கெல்லாம் வியாக்கியானங்கள், யாதவாபிதத்து 24 வியாக்கியானம் எழுதணும் சங்கல்பித்த சுவாமி 7 எழுதினார். அவர் எழுந்தருளி விட்டார் திருநாடுக்கு. உப்பினி கல்யாணம் பாக்யவசத்தாலே இப்போது இந்த 100 விழாவில் ஒரு நாள் அவர் எழுதின வியாக்கியானம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக எழுதப்பட்ட போது அந்த வியாக்கியானம் கிடைச்சது, அதையும் வெளியிட்டுட்டோம். இந்த மாதிரி சுதந்திர கிரந்தங்கள், சுவாமி தேசிகனுடைய வியாக்கியான கிரந்தங்கள், பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் சுவாமி அதிகமா, அது பரமத பங்கம் போன்ற நூல்கள் எல்லாம் அது சுவாமி டச் பண்ணல. காரணம் என்னன்னா அதெல்லாம் நிறைய அதை பத்தி உத்தமூர் சுவாமி போன்றவர்கள் எல்லாம் மகனியர்கள்லாம் நிறைய எழுதிட்டார். அதுல இருக்கிற விஷயம் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுவாமி எழுந்தருள் இந்த காலத்திலேயே அது தேவையில்லைன்னு சுவாமி நிர்ணயம் பண்ணதுனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுவாமி அதிகமா எடுக்கல. தேசிக பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 19 நூல்களுக்கும் வியாக்கியானம் இருக்கிறது. சின்ன சின்ன சில்லறை ரகசியங்களுக்கு தேவையான தத்துவ மாத்திரிகை, ரகசிய மாத்திரை, ரகசிய ரத்னாவளி, ரகசிய சிகாமணி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய நூல்களுக்கெல்லாம் அதை புரிந்து கொள்வதற்கு மனநிலையை ஏற்படுத்த சுவாமியினுடைய ஆரியன். முதல்ல சொன்ன மாதிரி சுவாமியினுடைய அவதாரமே எளியவர்கள் நம்ம போல இருக்க சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவருடைய அவதாரம். அதை செவ்வனே செய்தார். பல நூல்களை எழுதினார். சுதந்திரமாகவும் பத்திரிகை நடத்தி எளிமையாக சொல்லிட்டு வந்தார். தேசிய பக்தியில தெளித்து நமக்கு ஆராதனம் எல்லாமே புஸ்தகம், அதாவது சம்பிரதாய கைங்கரியம் என்பது வாசிக்க காய்க்க கைங்கரியம், ஔபதேசிக்க கைங்கரியம், நம்ம கைங்கரியம் பலவாறாக இருக்கிறது. நாம் அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தால் அது நம்மோடு சேரும். அதனால நம்மை சேர்ந்தவர்களுக்கு ஒன்றும் சேராது. அதனால சுவாமியினுடைய அவதாரத்துல இந்த ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்ன்றது சொல்லப்பட்டிருக்கோ அப்படி பூர்ண ஆச்சாரிய அவதாரம்னு சொல்லலாம். தன்னுடைய அனுஷ்டானத்துக்கும் பங்கம் வராத ஒரு ஒரு கிணறு, ஒரு கிரகத்திலையும் தன்னுடைய திருமாளிகையிலையும் ஒரு அற்புதமான கிணறு அமைத்துக் கொண்டு ஆச்சார விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அதுக்கு தாம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு இடத்துலயும் ஆச்சார விவகாரத்துக்கு குறைவில்லாத ஒரு இடம், ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் மடைப்பள்ளி, ஒரு அற்புதமான மடைப்பள்ளி, ஒரு திருக்கிணறு அப்படின்னு அமைத்துக் கொண்டார். அது ஒரு பொதுவான வாழ்க்கைக்கும் அனுஷ்டானத்துக்கு பங்கம் வரக்கூடாது. அந்த இடத்தையும் எங்கு நாம் இருந்தாலும் வாசிக கைங்கரியம் பிரவச்சனங்கள் போன்றவற்றை அந்த இடத்துல பண்ணாலும், எழுதுகின்ற கைங்கரியம் லேகன கைங்கரியத்தும் பண்ணணும். இதுக்கு ஔபதேசிக்கியில வரும் பொழுது உபதேசம் பண்ணும் பொழுது எழுத்தாலும் பண்ணணும், வாச பிரவச்சனங்களாலும் பண்ணணும். எதிர்க்க எந்த காலத்திலும் நினைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் எழுத்துல பண்றது, வாசிகமாக பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்பொழுது ததைவ தத்ரைவ என்று சொல்லக்கூடிய அப்போ இருக்கிற மக்களுக்காக செய்வது, பக்தர்களுக்காக செய்வது, இப்படி எல்லா கைங்கரியத்தையும் பூர்த்தியாக கொண்டு நிரபராத கைங்கரியமாக அதை மாற்றிக்கொண்டார். இது பெரிய சதஸ்துகள்ல சென்று அங்கு இப்ப சால்வை வாங்கணும் அடிக்கடி சாதிப்பார். என்னத்துக்கு எனக்கு சால்வை போட்டா, யாராவது தெரியாம எங்கேயாவது போட்டுவிட்டா கூட எனக்கு எதுக்கு சால்வேன்னு வரும், எனக்கு எதுக்கு சம்பாவனைன்னு கேட்பார். அது தன்னை தனக்கு ஒன்றும் தெரியாது. நாம் சொல்ல வேண்டிய காரியம் அடுத்த தலைமுறையில இருப்பவர்களுக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறையில இருப்பவர்களுக்கு என்ற தூய சிந்தனையோடு மட்டுமே செயல்பட்டார் சேவா சுவாமி. அதற்காக இடங்களையும் அமைத்துக் கொண்டார், தன்னுடைய வாழ்வையும் அமைத்துக் கொண்டார். தன்னுடைய அதிகமான சிஷ்யார்ஜனம் என்ற ரீதியிலே சுவாமி இருந்ததே கிடையாது, எங்கேயும் அதற்காக சென்றதும் கிடையாது. உபன்யாசம் ஒரு ஒரு சுவாமி நடுவுல சாதிச்சார். எவ்வளவு திருப்பாவைக்கு எவ்வளவு சம்பாவனைன்னு சுவாமி கிட்ட ஒருத்தர் கேட்டாராம். திரு சம்பாவனைங்கிற வார்த்தையை கேட்டா நான் திருப்பாவையே சொல்ல மாட்டேன், திரும்பி போகிறேன், திரும்பும் பாவையாக மாறுகிறேன், ஏதோ ஹாஸ்யமா ஏதோ சொன்னதா சொல்கிறார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான தேசிய பக்தியிலே தலைத்து செய்ய வந்த நடுவுல ஒரு கால் கட் ஆயிடுது, அதனால தொடர்ந்து பேசுறேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சுடுறேன். அடிய இப்படி நூறாண்டு சமீபத்திலே கண்டு முடித்த சுவாமி அனவரதம் தேசிய பக்தியே தன்னுடைய சிந்தனையை தாரக வெற்று உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் என்பது போல தேசிகனியை சுவாசித்து நேசித்து பூசித்து யோசித்து சிந்தித்து செயலாற்றி நம்மிடத்துல தேசிகனை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இப்போதுதான் சமீபத்துல பொங்கனி சித்திரையில பிரபுதமான வழியில நூற்றாண்டை கொண்டாடினோம். ரொம்ப மனசுக்கு இதமாக முடிந்த நூற்றாண்டு இது. எல்லாரும் வந்து இதனுடைய ஃபீட்பேக் எல்லாம் கேட்கறதெல்லாம் பார்த்தால் இந்த மாதிரி பூதோம் அபிஷத்தின்னு சொல்றா நிறைய பேர், எதிர்காலத்துல நடக்கலாமா இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்த வரையும் இந்த மாதிரி 100 நாள் உற்சவம், 111 நாள் உற்சவம் நிர்விக்னமாக நடந்ததாக யாரும் இது மாதிரி பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுல எங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. இதுல பெருமை எல்லாம் அந்த மதாந்திரஸ்தர்கள் தர்மாந்த விதர்மிகள் சொல்ற மாதிரி எல்லா புகழும் அவனுக்கு என்ற மாதிரி எல்லா புகழும் தேசிகனைத்தான் சாரும். தேசிகன் வந்த அந்த நடுவில் இருப்பதனால்தான் இதெல்லாம் நடக்கிறது. இது எனக்கு தெரிந்தவரை தேசிகன் சேவா சுவாமிக்கு பண்ண மிகப்பெரிய அனுகிரகம் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டியதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை. இவருடைய வாழிப்பாட்டு ஒன்று இருக்கிறது, அந்த வாழிப்பாட்டு அடியன் இதோட வாசிச்சுடுறேன். அடியன் தான் இதை எழுதின. இதை வந்து நிறைய பேர் இத சந்தோஷப்பட்டா. இதனுடைய விளக்கத்தை தனியா ஒரு புஸ்தகமா போடணும்னு அடி எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா சந்தேகம் எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் 3 பாசுரங்களாக இதை அமைத்திருக்கிறேன். பெண்பாவகை என்று சொல்லலாம். நந்திருமால் வாழ, நலமுறை மாறனும் வாழ, தந்திடு ராமானுச தரிசனம் வாழ, எந்திரு வேதாந்த தேசிகன் புகழ் சொல் சேவா சுவாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். வேதாந்த தேசிகன் வாழ, வேதனன் மறைகள் வாழ, தீதருக்கும் சுதரிசனம் வாழ, நாதமாய் மாவாய் பிளந்தான் வாழ, நற்றவ சேவா சுவாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். சர்வதந்திர சுதந்திரர் வாழ, கர்வமரு அபர்தம் நூல்கள் வாழ, சர்வமாய் தேசிகன் புகழ் சொல் சேவா சுவாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்ற 3 பாசுரங்களை அடியன் சமர்ப்பிச்சிருக்கேன். சேவா சுவாமிகளுடைய குமாரன் என்கிற ரீதியில அடியன் இதை சமர்ப்பிச்சிருக்கேன். எப்படி சுவாமிக்கு சர்வதந்திர சுதந்திர ராமானுஜயா பாத்திரம் சமர்ப்பித்தாரோ, அவருடைய குமாரர் சமர்ப்பித்தாரோ, அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. குறைகள் இருக்கலாம். இதனுடைய பொருளும் அடியனுக்கு மனசுல பொருள் இருக்கிறது. அதை சமயம் வரும்போது நான் வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன் 3 பாசுரம் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று சொன்னால், முப்பெரும் விழாவாக இது கொண்டாடப்பட்டது. இதுல முதல் விழா 100 ஆண்டு விழா, 100 ஆண்டு விழாலே 100 நாள் விழா, 2வது 10 நாள் விழா, 3வது 1 நாள் விழா. இந்த 3 பெரும் விழாவாக இது திட்டமிட்டப்பட்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தால செயலாற்றப்பட்டதனால் இந்த 3 பாசுரங்களாக இதை அமைக்க வேண்டும் என்று தோன்றியது. இது இந்த இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சதஸ்ல இருக்கிற அனைவருக்கும் இதையும் இந்த இடத்துல நான் இதை பதிவிட வேண்டும் என்று தோன்றியது. அதனால் இத்தோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஏதோ தெரியாமல் அறியாத செய்த குழந்தைகள் ஏதோ உளறுவது போல எம்பெருமானிடத்துல இந்த விஷயங்களை எல்லாம் அவன் நடத்தி கொடுத்தான் என்ற நன்றி உணர்வோடு இந்த சதஸுக்கு விஜ்ஞாபனம் பண்ணி கொண்டு அடியை நிறுத்திக் கொள்கிறேன். தன்யோஸ்மி.